శ్రీమదే శ్రీ వరాహమాదేశిగాజ నమః శ్రీమదే శ్రీ రంగరామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవతే వాచనారాజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే కులభూషణ మహాగురవే నమః శ్రీతరంగుమగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తథాగతి శ్రీరుందుదు పులి త్రివేంకటముడయాన్ పారందొన్న పరమొడియుల్ ஓரன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய அற்புதமான கிரந்தமான தயாசரகத்தை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றோம். இதுபரியந்தம் 51 ஸ்லோகங்கள் சுவாமி தேசிகனுடைய விஷயமா. அந்த தயாசரகத்திலே எம்பெருமானுடைய தயையை பற்றி நாம் பார்த்துட்டு இருக்கோம். கீழ்ஸ்லோகமான 51 ஸ்லோகத்திலே ஒரு அக்ஷிஞ்சனாகிய அந்த ஜந்துக்கு கூட இந்த தர்ம சேதுவான அந்த பகவானை அடைவதற்கு இந்த தயாதேவியானவள் பரமமான உபகாரம் பண்ணுகிறாள். அந்த உபகாரத்தாலே இந்த அக்ஷிஞ்சனாகிய ஜந்து கூட அவருடைய அனுகிரகத்தாலே இந்த சம்சாரமாகிய அந்த பெரிய சாகரத்தை தாண்டி அந்த மலையப்பனுடைய திருவடியான நித்தியமான செல்வத்தை அடைகிறான். அதுக்கு தயாதேவி பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணுகிறாள் என்பதை நான் நினைக்கிறேன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். இது 51 ஸ்லோகத்தின் விஷயம். 52 ஸ்லோகத்தின் விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, அபிமுக பாவ சம்பித சம்பவினாம் பவினாம் க்வசித் உபலக்ஷிதா க்வசித் அபங்கு ரகூட கதி விமல ரசாவாக விஷகிரி தஜயே பவதி சபதி சரஸ்வதி சமயத்தமக பிரதிகம் அப்படின்னு 52 ஸ்லோகத்தை அவதாரம் பண்றார். விஷகிரீச்ச ததே, அவனுடைய தயை திருவேங்கடமுடியான அவனுடைய தயை சில இடங்களை கொச்சித்து உபலக்ஷிதா, சில இடங்களிலே கண்ணுக்கு தோன்றுபவையா இருக்கு. கொச்சித் அபங்குர கூட்ட கத்திகி, சில இடத்துல மறைந்து அனுகிரகம் பண்றதுன்னு சொல்றார். அப்படி இந்த அனுகிரகமானது எப்படி இருக்குன்னா, விமல ரசாவாக அப்படின்னா ஆழ்வார் அமலன் விமலன்னா சொன்னார் இல்லையா, விமலன்னா ஒரு ஹேயம் இல்லாத கலக்கம் இல்லாத ஒரு தெளிவான ரசமாய் அந்த அனுகிரக நதியானது ஓடுறது. அது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, எப்படி சரஸ்வதி நதி முதல்ல உற்பத்தி ஆகி புனக அந்தர்வாகினியாகி அப்புறம் திருப்பி சில இடங்கள்ல மேல வந்து போறதுன்ட்டு அதனுடைய சரித்திரம் சொல்லப்படுறது. அப்படி இந்த ஜீவாத்ம விஷயத்திலே இந்த தயாதேவியானவள் எப்படி இருக்கான்னா, அந்த சரஸ்வதி நதி போலே சரஸ்வதி சரஸ்வதீவ சத்தியவகம்ம பிரதிகம்னு சொன்னார். அத போல அவருடைய அனுகிரகமானது கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமலும் இருக்குன்னு சொல்ல வரேன் சுவாமி தேசிக. நீங்க விஷகிரிநாதனுடைய அந்த ஈஸ்வரனுடைய தயை சரஸ்வதி என்ற பிரவாகமான நதியைப் போல நமக்கெல்லாம் சில இடங்களிலே வெளிப்படையாக நம் கண்ணுக்கு தெரிந்தும் சில இடத்தை நம் கண்ணுக்கு தெரியாது மறைஞ்சும் ரொம்ப தெளிவான நிர்மலமான கலக்கமில்லாத தோஷமற்றதான ஒரு ஸ்நேகத்தை வச்சுண்டு பிரவாகமா குட்டி நம்கிட்டே நெருங்கும் போது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அப்படி வரும்போது இந்த சம்சாரிகளுடையதான பல்வேறு விதமான வினைகள், நம்மெல்லாம் ஒரே பாபம் தான் பண்றோம், பாவமே செய்து பாவியானு ஆழ்வார் சொன்னார். எல்லா வினையும் அதிவேகமாக தீர்த்து விடுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அற்புதமான ரெண்டு வரியில கருத்து தெரிவிச்சிருக்கா நம்ம பெரியவா வியாக்கியானத்தில். தாத்பரியார்த்தம் சொல்லணும்னா, ஒரு மாதா இருக்கா, அவளுக்கு போன்ற தயை நமக்கு எல்லாம் அபிமுகமாய் நம்ம நோக்கி நெருங்கி வருது, அதனாலேயே தயைக்கு சந்தோஷம். நம்ம தயை நோக்கி போகும்போது தயைக்கு சந்தோஷம், தயை நம்ம நோக்கி வரும்போது நமக்கு சந்தோஷம் இல்லையா. அணுகில் அணுகும்னு சொன்னே சுவாமி நம்மாழ்வார். அப்போ தயைக்கு சந்தோஷம் இருக்குதுன்னா, இந்த ஜீவாத்மாக்கு நாம் அனுகிரகம் பண்ண போறோம், அவன் என்னை புரிஞ்சுட்டு என்னை நோக்கி வருகிறான், என் அனுகிரகத்தை பெறுவதற்கு இந்த ஜீவாத்மா கிஞ்சித் பிரயத்தனம் பண்றான்னு தயை திருவுள்ள பத்திட்டாக்க நமக்கு நாம் ஆசைப்படும் அந்த மோட்சம் இருக்கேன், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு சொன்னாலே அந்த தெளிவில்லாத அந்த கலங்கா பிரணகர் சொல்லக்கூடியதான அந்த திவ்யக்ஷேத்திரம் நமக்கு கைகூடும்னு சொல்ற அபிசம்பவம்னு சொன்ன சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தில் அபிசம்பவினாம் பவினாம்னு சொன்னார். அபிசமம்னா இங்க மோட்சம்னு பெரிவா வியாக்கியானம் பண்ற. நமக்கு கஷ்டங்கள் வந்து நிறைய ஏற்படுறது, ஆனா அதுக்குள்ளேயும் பெருமாள் நமக்கு வந்து நம்மை திருத்தி பணிகொண்டு நல்வழிக்கு கொண்டு வருவதற்கு எம்பெருமானுடைய கருணையாகிய தயை தான் நமக்கெல்லாம் அனன்யகதியா இருக்கு. நம்முடைய நாம் கஷ்டப்படும் போது நமக்கு ஹிதம், அந்த கஷ்டங்கள் நமக்கு வருவதற்கு இவன் இதை தாங்க வேண்டும் என்று எம்பெருமான் ஹிதம் பண்றார். அந்த ஹிதத்தை தயாதேவி எப்படி சரஸ்வதி நதி அந்தர்வாகினியாக வருகிறதோ அதை போல மறைவாக நமக்கு அனுகிரகம் பண்றாள். நம் கண்ணுக்கு புலப்படக்கூடியது நாம் அனுபவிக்கின்ற சுகங்கள் மாத்திரம், நமக்கு பிரியமான சுகங்களை மட்டும் அவள் பகிரங்கமா நமக்கு கொடுக்கிறாள். சில கஷ்டங்கள் வருவது நமக்கு தெரியவே தெரியாது, வரப்போது எப்படி தெரியும், கல்யாணம் நிச்சயமாச்சா கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், திடீர்னு ராத்திரி தூங்கிட்டே இருந்தால் உடம்பு முடியாது தூக்கி தூக்கி போட்டுதான் கஷ்டம் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத கஷ்டம் அது. அந்த கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்முடைய ஹிதத்துக்காக இந்த ஈஸ்வரனுக்கான திருவேங்கடத்தான் அந்த தயவினால் அதை செய்கிறான்னு நாம் தெரிந்து கொள்ள முடியாது. வாஸ்தவத்தில் பார்த்தாக்க இந்த கஷ்டமும் அந்த தயவினால் தான் நமக்கு செய்விக்கப்படுறது, நம்முடைய கர்மம் அப்படி ஆட்கொள்றது. நம்மள உலகத்தில் வந்து சுக்கம் துக்கம்னு சொல்றோம், சந்தோஷமா இருக்க சமயத்தில் சுகமா இருக்கு, நமக்கு சில கஷ்டங்கள் வரும்போது ரொம்ப மனசு துக்கித்து போறதுன்னு பெரியவா சொல்வா இல்லையா, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு மற்ற விஷயத்தை. இது ரெண்டுமே தயனுடைய காரியம்தான். ஒரு ஜீவாத்மா எம்பெருமானை போய் சேர்வதற்கு அவன் பண்ணிய புண்ணிய பலமோ பாப பலமோ ஒண்ணுமே இந்த ஜீவன் மேல இருக்கக்கூடாது, அப்பதான் பெருமான் சுவீகரிச்சுக்கிறான். இது எல்லாமே ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுன்னா எம்பெருமானுடைய அந்த தயனுடைய அனுகிரகம்னு சொல்லணும். அதுதான் சுவாமி தேசிகன் சாச்சியார் திருச்சின்ன மாலையில அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார்னு சொன்ன வரதன் விஷயமா சொல்லும்போது, இந்த சுகம் துக்கம் ரெண்டுமே தயை காரியமா சொல்றது. எப்படி இந்த சரஸ்வதி நதியானது பூமியினுடைய மேல்மட்டத்திலே கண்ணுக்கு புலப்படும்படியாக வெளிப்படையாக ஓடுறது, ஆனா சில இடங்களில் அந்தர்வாகினியா, அந்தர்வாகினா பூமி உள்ள போய் நதி ஓடுறது, அது எப்படி சுவாமி கேட்டா அப்படிதான் ஓடுறது, இதுதான் இயற்கை. இது எங்க அந்தர்வாகினியா போற அப்படின்னா, வியாச குகை இருக்க பத்ரிகாசிரமத்தில், அதை தாண்டி 1 கிலோமீட்டர் மலை ஏறி போனோம், வியாச குகைன்னு ஒரு இடம். அந்த குகைக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெரியதான பாறை ஒன்று இருக்கு, அடியை சேவிச்சுட்டு வந்தேன். அந்த பக்கத்துல உற்பத்தி ஆகி அந்த பாறை கீழ் வழியாக அந்தர்வாகினியா சரஸ்வதி போறா அப்படின்னு அந்த இருக்கிறவா சொல்ற அந்த இடத்துல. இப்படி நமக்கு எல்லாம் கஷ்டங்கள் ஏற்படுதிலும் தயம் பிரவாகமாகவே அந்த ஓட்டத்திற்கு வந்து நமக்கு எப்படி பிரவாகமாக பாப புண்ணியங்கள் போறதோ அதே மாதிரி தயம் கூடவே ஓடி வர நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு. சில இடங்கள்ல கண்ணுக்கு தெரியுது, சில இடங்கள்ல கண்ணுக்கு தெரியாம போயிட்டு இருக்கு எல்லாமே. ஆனா அந்த தயை எப்படி இருக்குன்னு சொன்னா, சரஸ்வதி நதியுடைய தீர்த்தம் போலே ரொம்ப பரிசுத்தமா இருக்கு. தயா பிராட்டியுடைய அனுகிரகமானது அப்பேற்பட்டதான் நிர்மலமான ஜலங்கள் எல்லாம் இந்த ஜீவாத்மா நோக்கி வந்து என்ன பண்றதுன்னு கேட்டா, தீராத வினை அனைத்தும் தீர்க்கும்னு சொன்னார். நமக்கெல்லாம் தீராத வினை, சம்சாரமாகிய வினை இருக்கு. இதையெல்லாம் அதிவேகமாக வந்து தீர்த்து நமக்கு இந்த தயையே, எந்த ஜீவாத்மா தயன் திருவடியை பற்றுகிறானோ அவனுக்கு இவோ அனுகிரகம் பண்ணி இவன் கேட்ட விஷயத்தை கொடுக்கிறா அப்படின்னு. வேறு யாராலும் ஒரு வழியாலும் தீர்க்க முடியாத பாவங்களையெல்லாம் ஒரு நொடிப்பொழுதிலேயே போக்கிவிடுகிறாள் இந்த தயாதேவி அப்படின்னு பெரிய வியாக்கியானம் இந்த இடத்துல. அதனால இந்த ஸ்லோகத்தில் தெளிந்த அர்த்தம் என்னன்னு பார்த்தாக்கா, இந்த விஷகிரியருடைய ஈஸ்வரனான சீனிவாசனுடைய தயே சரஸ்வதி நதி போல சில இடங்களிலே கண்ணுக்கு புலப்படுறது, சில இடங்களிலே கண்ணுக்கு புலப்படல. அப்படி நிர்மலமான தோஷமில்லாத தீர்த்தம் எப்படி ஸ்னேகத்தோட ஜீவாத்மாவை நோக்கி ஓடி வரதோ, அதே போல தயனுடைய அனுகிரகமாகவும் நம்மை நோக்கி ஓடி வந்து இந்த சம்சார தாபத்தில் இருக்கக்கூடியதான ஜீவாத்மாக்களுடைய அனைத்து தீராத வினை அனைத்தும் தீர்ப்பார் வந்தார்னு சொன்னார் இல்லையா சுவாமி தேசிகன். மொத்தமாக தீர்த்துட்டு போறா, அனுகிரகம் பண்ணிட்டு போறான்னு அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை நமக்கு கொடுக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.